மலர்மாச சுந்தரியொன்னி மழவில்லின் மைத்தீடத்தி காலமயூரம் தொடங்கி மண்ணியவனியன் மலர்மாச சுந்தரியொன்னி மழவில்லின் மைத்தீடத்தி காலமயூரம் தொடங்கி தாரையே முடி சூடி மாறி வந்தார மணிமாலையாடி பின் தாரையே முடி சூடி மாறி வந்தார மணிமாலையாடி கோகிலஸ்வரத்தினால் பாடி காலம் வாசந்தராசலீலையாடி கோகிலஸ்வரத்தினால் பாடி தாரம் வாசந்தராசலீலையாடி சுந்தரியொருங்கி மழவில்லின் மைப்பீலி விதத்தி வன புஷ்பவும் வண்டும் கூடி முன்னிரதி மன்மதனத்தமாடி வன புஷ்பவும் வண்டும் கூடி முன்னிரதி மன்மதனத்தமாடி காமன சாயக தோறும் புஷ்ப காலம் தந்தேமலீலையாடி காமன சாயக தோறும் புஷ்பகாலம் தந்தேமலீலையாடி மலர் மாச சுந்தரியொருங்கி மழவில்லின் மயிற்பீலி விதத்தி காலமயூரமிருத்தம் தொடங்கி மண்ணிஞ்சவனிகளி மலர் மாச சுந்தரியொருங்கி மழவில்லின் மயிற்பீலி விதத்தி காலமயூரமிருத்தம் தொடங்கி